பதிவு நீண்டுக்கிட்டே போயிட்டது, மன்னிச்சுக்கோங்க. ஆனாலும் புரிதல் வேணுங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க தொடர்ந்து பொறுமையாக கேளுங்க. ஏன்னா நான் பொறுமையாக பேசணுன்னு தான் பேசியிருக்கிறேன். முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்க. ஏன்னா இந்த பதிவு ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சால் ஒரு பல பல ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம மண்ணில் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை நடக்காததுனால இன்றைக்கி புவி வெப்பமயமாதல்ங்கிற ஒரு ஒரு ஒரு அழிக்க முடியாத ஒரு தலைப்பு உருவாகி விஞ்ஞானிகள் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அது நெல் வயல்களில் நீரை நிறுத்துறது மட்டும்தான். அதே மாதிரி கடல் மட்டத்தை குறைக்கிறதுக்கும், உருகிக்கிட்டு இருக்கிற பனிமலைகளை தடுத்து நிறுத்துறதுக்கும், பூமியினுடைய நிலப்பரப்பை அதிகரிக்கிறதுக்கும், பூமியில் உள்ள உயிர்களை பாதுகாப்பாக வாழ வைக்கிறதுக்கும், பூமியில் வெப்பம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரே வழி பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துறது தான். நிச்சயமாக உருகிட்டு இருக்கிற பனிமலைகள் வந்து சூரியனுடைய வெப்பத்தால் உருகலை, பூமியினுடைய மையத்திலேருந்து ஏற்படுற வெப்பத்தால் தான் ஏற்படுது. அந்த இடத்துல போய் பனிமலை உருகிறத நிறுத்த முடியாது, அங்கேருந்து வெப்பத்தை அவங்களால் வெளியில் எடுத்து வீச முடியாது. பூமத்திய ரேக பிரதேசத்தில் மனிதர்களே நடமாட முடியாது, அங்கே வெப்பத்தை எடுத்து வீசவும் முடியாது. ஏன்னா அங்கே வெப்பத்தை எடுத்து வீசுறதுக்கான ஆள் யாருன்னே உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எப்படி வெப்பத்தை எடுக்கிறதுன்னு தெரியாது. சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக பூமத்திய ரேக பிரதேசத்தில் விழுது, அதனால் அங்கே வெப்பத்தை தடுக்கவே முடியாது. அதனால் வெப்பத்தை எடுத்து வெளியில் தூக்கி எரிஞ்சிட்டு திரும்பி வர்ற ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னால் நீர் மட்டும்தான். நீராவியாக மாறி மேகமாக மாறி வானத்துக்கு போகுது, நிச்சயமாக திரும்பி வரும்போது குளிர்ந்த நீராக தான் வருது. வெப்பத்தை தூக்கி வீசிட்டு தான் மீண்டும் குளிர்ந்த நீராக மாறி பூமிக்கு வருது. இந்த மாதிரி வெப்பத்தை கடத்துகிற ஒரு பொருளாக தான் நம்ம முன்னோர்கள் நீரை வந்து பூமியில் நிறுத்தினாங்க. அதுதான் பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துச்சு, பூமியிலேருந்து மிகப்பெரும் அளவில் நீராவியை கொண்டு போய் மேகங்களாக உருமாற்றுச்சு. இந்த அழுத்தம் மிகுந்த மேகங்கள் தான் அழுத்தம் குறைவான கடல் பகுதியை நோக்கி போகுதுன்னு சொன்னேன். கடல் பகுதியில் ஏன்னு கேட்டால் மிகப்பெரும் அளவில் நீர் இருக்கிறதுனால சூரியனால் சுலபமாக அந்த நீரை ஆவியாக்க முடியாது. தரையில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றினீங்கன்னா, ஒரு குவளை தண்ணியை ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாக ஆவியாயிரும். ஆனால் கடலில் ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் ஆவியாகாது. ஏன்னா மிகப்பெரிய அளவில் நீர் இருக்கிறதுனால சூரியன் வெப்பம் அதை சீக்கிரமாக நீராவி ஆக்க முடியாது, ரொம்ப கொஞ்சமாக தான் ஆகும். அதனால் பூமியில் நிறுத்துகிற நீர் தான் பூமியிலிருந்து வர்ற வெப்பத்தையும் முழுசாக வாங்கிட்டு நீராவி ஆகும், சூரியனுடைய வெப்பத்தையும் முழுசாக வாங்கிட்டு நீராவி ஆகும். சரியா? அதே மாதிரி தான் அதனால் அழுத்தம் குறைவாக தான் கடல் பகுதிக்கு மேலே நீராவி உருவாகியிருக்கும். அதனால் நிலப்பகுதியில் மிகப்பெரும் அளவுடைய நீராவி ஆவியாகிறதுனால மிகப்பெரும் அளவு அழுத்தம் ஏற்படுறதுனால அழுத்தம் குறைவான கடல் பகுதியை நோக்கி அந்த லேயர் அந்த மட்டத்தில் நகர ஆரம்பிக்கும். அங்கே போகும்போது இங்கே வெற்றிடம் மீண்டும் உருவாகி, இங்கே அழுத்தம் அதிகரித்த போது இங்கிருந்து நகர்ந்து போகும்போது இங்கே இயல்பாகவே ஒரு வெற்றிடம் உருவாகிடும். இதை வந்து இங்கிருந்து அங்கே போகிறத தான் நம்ம ஆடிக்காத்துன்னு சொல்கிறோம். சித்திரை ஐப்பசி கார்த்திகையில் பெய்த மழை அடுத்து வரும் முன்பணி காலமாகிய மார்கழி தை, அடுத்தது பின்பணி காலம் என்று சொல்லப்படுகின்ற தை மாசி, அடுத்தது இளவேனில் என்று சொல்லப்படுகின்ற பங்குனி சித்திரை, அடுத்தது முதுவேனில் என்று சொல்லப்படுகின்ற ஆணி ஆடி வரையில் முழுவதும் பூமியினுடைய வெப்பத்தாலும் சூரியனுடைய வெப்பத்தாலும் 8 மாதங்கள் கிட்டத்தட்ட, முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் இந்த 8 மாதமும் பூமியினுடைய வெப்பத்தாலையும் சூரியனுடைய வெப்பத்தாலும் நீர் நீராவியாக மாற்றப்பட்டு மிகப்பெரும் அழுத்தத்தோடு மேகக்கூட்டங்களாக வானத்திலே உருவாகி அவைகள் கடலை நோக்கி ஆடிக்காற்று என்னும் பெயரிலே செல்லுகின்றன. அங்கே சென்ற பிறகு இங்கே வெற்றிடம் உருவாவதால் மீண்டும் அங்கே அழுத்தம் அதிகரித்து விடுவதால் இங்கிருந்து போன உடனே இங்கே இருக்கிற அழுத்தம் அங்கே ஏற்கனவே இருக்கிற குறைச்சலான அழுத்தம் இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் அங்கே அழுத்தம் உருவாகியிருக்கும், இங்கே வெற்றிடமாயிருக்கும். அதனால் போனது தீண்டு திரும்பி வரும்பொழுது ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருள் வேற ஒரு இடத்துக்கு நகரும்போதே அங்கே இயல்பாகவே அங்கே ஆற்றல் செலவழிக்கப்பட்டு குளிர்ச்சி உருவாயிரும். நீங்கள் வேகமாக ஓடும்போது ஆற்றல் செலவாகும், ஓடி நின்ன பிறகு வேர்த்ததும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு சூடாகி குளிர்ச்சியாக இருக்கும், உடம்பை தொட்டி பார்த்தீங்கன்னாலே சில்லுனு தான் இருக்கும். இது மாதிரி ஆற்றல் அழிக்கப்படுகிறது, நீராவினுடைய ஆற்றல் அழிக்கப்படுகிறது. இயல்பாகவே கடலிலிருந்து மீண்டும் உள்நோக்கி நகர்வதால் இயல்பாகவே அது குளிர்ந்து மேலும் மேலே பூமியினுடைய மேலே செல்ல செல்ல இயல்பாகவே குளிர்ந்த மேகம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து மீண்டும் அங்கிருந்து இங்கே வரும்பொழுது இயல்பாகவே குளிர்ச்சி அடைந்து ஆற்றலை இழந்து பருவமழையாக பொழிகிறது. இதனால தான் மழையை உண்டு பண்ணுறவன் அவன் ஒருத்தன் தான். அதனால தான் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்வார்னு சொன்னான். இவனால தான் பூமியில் உள்ள உயிர்கள் எல்லாமே இயங்குது, பூமியே இயங்குது. பூமி உயிரோடு இருக்கிறதுக்கும் கடல் மட்டம் உயராமல் இருக்கிறதுக்கும் பூமியிலேருந்து வெப்பம் கடத்தப்படுவதற்கும் பூமி எங்கும் நீர்நிலைகள் நின்று உயிர்கள் உயிர் வாழ்வதற்கும் இவனே காரணம். பூமி சுழல்வதற்கு இவனே காரணம். பூமியினுடைய எடை மிக சரியாக துல்லியமாக பாதுகாக்கப்படுவதற்கும் இவனே காரணங்கிறதுக்காக தான் எழுது நான் திருவள்ளுவன், ஆராய்ச்சி செஞ்சு உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அப்படின்னு எழுதணும். சரியா? இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.